విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీర్ఘం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాజేత సాదేశ ఫలప్రదాయ శ్రీభాగ్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తాత్. ఇంద్రియ దినము సుదినము శ్రీతిరుమల నంబిగళుడైய திருநட்சத்திர வைபவம் இங்கு திருமலையிலே திருவேங்கடமுடையான் சன்னிதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் பங்கேற்றுக் கொள்கிற ஒவ்வொருவருமே பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாரும் நினைச்சுக்கலாம், திருமல நம்பிகள்னாக்கா ஏதோ தாத்தாச்சாருக்கு மாத்திரம்தான் திருமல நம்பிகள், தோழப்பாச்சாருக்கு மாத்திரம்தான் திருமல நம்பிகள் நினைச்சுக்கலாம். யார் யாரெல்லாம் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை சொல்லிக்கிறாளோ அத்தனை பேருக்கும் திருமல நம்பிகளுடைய சம்பந்தம். அப்ப இன்னைக்கு திருமல நம்பிகளுடைய சம்பந்தம் இல்லாதவா யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆகையால ஒவ்வொருத்தரும் கொண்டாட வேண்டிய மகாச்சாரியம் திருமல நம்பிகள். சுவாமியினுடைய வைபவத்தை சொல்றதுன்றது ரங்கநாதாச்சா அத்தியுதமா தெலுங்குல சொன்ன, ஆகையால அதுக்கு ஒரு தனி பிரகாரம் வைக்கணும். இப்போ அவருடைய அனுசந்தான கிரமம் அந்த விஷயங்கள்லாம் சொல்லச்சு. அதுக்கு முக்கியமான விஷயம் திருமல நம்பிகளுக்கும் திவ்ய பிரபந்தங்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு பார்க்கணும். இங்க திருமண நம்பிகள் வேதபாராயண கைங்கரியத்தில் பிரதானமாக இருந்து தொழப்பாச்சார் பண்ணியிருக்கா. இது மாத்திரம் தான் அவளுக்கு இல்லை, திவ்ய பிரபந்தமும் இன்னிய ரீதியில திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டான வியாக்கியானம் வரணும்னாக்க திருக்குறிப்பிரான் பிள்ளான் இல்லைன்னாக்கா கிடையாது. சரி, பிள்ளான் தான் இருக்கு, திருமண நம்பி அவருக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அவர் பதா அனுசந்தானம் பண்றது இதுதான் திவ்ய பிரபந்தம் ஒன்று. அது மாத்திரம் இல்லை, சரம திசையில திருமேனி பாங்கில்லாத இருக்கே கூட அவர் ஆராதித்த கண்ணனிடத்துல கொண்டு போய் என்ன கொண்டு போய் எங்க கொண்டு விடணும், வாயலகில் இன்னடிச்சு விட்டு வரணும். இத்தனை நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு திருவாராதனம் பண்ணேன், நான் இப்ப சீனைமன்றத்துக்கு போய் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண போறேன், நீ யாரும் பார்த்துக்கோ என்று சொல்றாருனாக்கா அப்போ எப்படிப்பட்ட ஒரு பக்தியோட ஒரு சாதாரண வார்த்தைக்கு கூட ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி அவர் பண்றேன்னாக்கா அந்த திருமல் நம்பிகளுடைய ஒரு வைபவம் அவருடைய தொடர்பு திவ்ய பிரபந்தங்களுக்கும் உண்டான தொடர்பையும் நாம கணிசிக்கணும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒவ்வொரு பாசுரங்கள்லயும் வச்சு அந்த பாசுரங்களுக்கு அவதாரிக்க சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த இன்ட்ரடக்ஷன் அது பண்ணி முடிச்சுட்டோம்னாக்க பாசுரங்களுடைய அர்த்தம்லாம் தானே சரியா போயிடும். இப்ப இந்த திவ்ய பிரபந்தத்துல பெரிய திருமொழியில தாய தந்தை பாசுரத்தை அடியனுக்கு இங்கு விஞ்ஞாபனம் பண்ணும்படியாக பாகவதர்களுடைய நியமனம் சமயம் சங்குச்சிதமாக இருக்கிறபடினால அடியனும் இந்த 15 நிமிஷத்துல முடிச்சுடுறதுக்கு நான் பிரயத்னப்பட்டிருக்கேன். தாயே தந்தை என்றும் சகரமே கிழமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் நுண்ணை காண்பதோராசையினால் வேம்பொழில் சோழ் விரையார் திருவேங்கடமா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளை. சாஸ்திரங்களுடைய கத்தியை தான் திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்கள்ல சொல்லக்கே வியாக்கியானத்திலையும் பண்ணிருக்க. சிபாஷத்துக்கு ஒவ்வொரு அதிகரணமும் சொல்லுக்கு, அந்த அதிகரணத்துக்கு பிரகரணம் என்ன, பிரஸ்தாவம் என்ன, இதுக்கு சங்கதி என்ன, இதெல்லாம் சொல்லிதான் அந்த அதிகரண விஷயத்தை ஆரம்பிக்கிறதுன்றது. இந்த பாசுரம் மந்திரத்துக்கு என்ன சன்னிவேசம், எப்படி இதுல வரையறதுன்னு சொல்லி சொல்லணும். இந்த பாசுரத்துக்கு மின் பாசுரம் பேசுமின் திருநாமம் கெட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவாறு தம்மை ஒழிய வாங்கி பிறப்பறுக்கும் பிறாம் வாசமாமலர் நகருபொழில் போல் தரும் உலகுக்கு எல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடை நஞ்சமே. நம்மளுடைய அழுவார் தம்முடைய மனச பார்த்து சொல்ற, அங்க உபதேசம் பண்ணச்சு, மனசுக்கு உபதேசம் பண்ற. இந்த இடத்துல வரைச்சே தொழுதழன் மனமே என்று ஆரம்பத்திலேயே கூட பார்த்தோம்னாக்க, அந்த மனசுக்கு தான் நம்மாழ்வாரும் சொல்ற. சில திவ்யதேசங்கள்ல நம்மாழ்வார் சேவை சாய்க்கிறதே இந்த கையை இப்படி மாற தொட்டு இருந்துருக்கு. அந்த மனசு எல்லாம் மனசுலதான் இருந்துருக்கு. பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஒரு மனசும் என்ன ஓடும், அதுக்கப்புறமா பெருமாள் சேவை கிடைக்கிறதா கிடைக்கலையான்றது அடுத்த விஷயம். அந்த மனசே இல்லாத எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காள், அப்படி இல்லாத இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் இந்த திருவேங்கட மலைக்கு வெளியிலேயே நான் இருந்துட்டேன், இப்போ இந்த திருவேங்கட மலையில போய் எம்பெருமானம் சேவிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பேசுமின் திருநாமும் எட்டெழுத்தும் சொல்லி நின்று திருவட்டாட்சரத்தை ஒரு வாட்டி சொன்னாலே போரும், அதுலயே காரியசித்தி ஏற்பட்டு போயிடுதோம். இது திருமங்கையாழ்வார் சொல்ற வார்த்தை. இதுக்கு காரணம் என்னன்னா, திருமங்கையாழ்வாருக்கு அட்டாட்சர உபதேசம் எம்பெருமான் இடத்துல இருந்தே இருந்தது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயண இடத்துல இருந்தே அட்டாட்சர உபதேசத்தை பெற்றவர்னாக்க, அவருடைய மகாத்மா அட்டாட்சரத்தினுடைய மகாத்மியம் இதுல வரைக்கே மந்திரம், மந்திரோபதேஷ்டா, மந்திர பிரதிபாத்தியமான தெய்வத்தும், இப்படி எல்லாத்துக்கும் விசேஷம் இருந்துருக்கு. அந்த மந்திரத்துல சொல்லப்படுபவராக இருந்திருக்கிற, பிரதிபாத்திய தேவதையாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே அந்த மந்திரத்தை திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணிருக்கேன்னாக்க, இதுக்காட்டிலும் வேற என்ன வேணும்? எல்லாரும் வேற வேற வார்த்தையெல்லாம் சொல்லாதுங்கோ, நாராயணா நாராயணன்னு சொல்லுங்கோ, வேற வார்த்தையை சொல்லாதுங்கோ, அட்டாட்சரத்தை சொல்லுங்கன்னா. இங்க கியூல போகச்சே கூட பெருமாள் பகவான் நாம தான் நம்ம காதல விழுந்துட்டு இருக்கு. யாரு இந்த தேவஸ்தானத்துல வரைச்சே இந்த மைக்கில சொல்லிவிடுறதுனால நம்மளுடைய சன்னிவேசம் வந்து பெருமாளுடைய மொத்தம் புத்தி போகணும், அந்நத்திர போகக்கூடாதுங்கிறதுக்காக பண்றது இருக்க, அந்த பகவான் நாமாவும் நாமளும் சேர்ந்து சேர்ந்து உச்சாரணம் பண்றது, இதை ஆரம்பிச்சு கொடுத்தவர் யாரு பேசும் என்று சொன்னது திருமங்கையாழ்வார் தான். அதுதான் இங்க நடத்திட்டு இருந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். அப்படி எட்டெழுத்தும் சொல்லி பின்னரும் குறைவாட்டி சொல்லிட்டு நிக்காத, அனுச்சூதமா சொல்லிட்டு இருக்கோ, இப்படி எல்லாம் பண்ணீங்க, இப்படி மனசுல சொல்லிட்டு இருக்கே, வா போலாம், போய் பெருமாளை சேவிக்கலாம், திருவேங்கட மலையில சேவிக்கலாம், மனசையே கூட்டிட்டு போறேன். அவருக்கு என்னமோ நினைச்சுட்டு இருக்கேன். இங்க மாயாவே பரமானந்தம் சிக்கன் வைகுண்டமுத்தமன் சுவாமி புஷ்கரணி தேரே ரமயா சகமோதத்தேன்னு ஸ்ரீவைகுண்டத்திலாம் விட்டுட்டு இங்க திருவேங்கட முடையான் எழுந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து திருமங்கையாழ்வார் போன உடனே தன்னை வாவான்னு கூப்பிட போறேன் அப்படின்னு நல்லா நினைச்சுட்டு இருக்கேன். இங்க அர்ச்சா சமாதியில பெருமாள் எழுந்திருந்த இருக்கு, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையா. அவரை சொல்லச்சே என்னன்னா, அவர் நினைச்சிருக்கேன் அக்ரூரர் மாதிரி, மாம் அக்ரூரேதி வட்சத்தின்னு பாப்பான்னு சொல்லி கண்ணன் கட்டிண்ட மாதிரி வரச்சையே என்ன கூட்டு தழுவிக்க போறேன்னு அவர் நினைச்சிருந்த. பார்த்தா ஒண்ணும் பண்ணல. அபிசங்கர சங்க தோரண துவஜ வஜ்ராங்குசமத்யலாஞ்சனம் விநிவேசயதாத்விபுஸ்ஸமே வினதே மூர்த்தனி பாத பங்கஜம். அக்ரூரர் சொல்ல, இங்க இருந்து கண்ணன் கம்சன் இடத்துல கண்ணனுக்கு எதிராக இருக்கிற இடத்துக்கு தான் கண்ணன் ஐக்கியம் போப்படுறேன். அதை பத்தி அவர் விசாரப்படல. கண்ணன் வந்தாருல கம்சன்லாம் ஒண்ணும் நிக்க மாட்டான்றது, அதை பத்தி அவருக்கு என்ன தெரியும். கண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கண்ணன் அங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு மாடு மேய்க்கின்ற பேர் ஒரு கல்லு மேல உட்காந்துருந்தப்பே நான் போய் தபுவான்னு போய் அவர் காலில் விழுந்துருவேன். விழுந்த உடனே அவர் சங்க சக்கர சங்க ரேக பத்ம ரேக சக்கர ரேக இப்படி எத்தனையோ ரேகங்களோடு இருந்திருக்கிற அந்த திருவடிய என் தன மேல படுற மாதிரி வைக்க போறவ, இப்படி எல்லாம் ஒரு யோஜனை. இது திருவேங்கட யாத்திரை போல, அக்ரூரர் யாத்திரை போல என்றெல்லாம் இந்த அத்திராதி கதிகள் போல என்றெல்லாம் ஆக்கியாத்தாக்கள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு போறது. நாம திருவேங்கட யாத்திரைக்கு போச்சு, இது நினைச்சு இன்னும் செய்யப்படுறோம், உண்டியில தோம்பிக்கிறோம், இதெல்லாம் பிரார்த்திக்கிறோம், அதெல்லாம் பிரார்த்திக்கணும் நினைச்சுட்டு போவோம். அந்த பிரமாணத்தை விட்டு ஒன்றும் பிரார்த்திக்க மாட்டோம். அது பிரார்த்தத்துக்குள்ள சொல்லிட்டா போறோம் பண்ணுவே தவிர ஒரு பிரார்த்தனையும் பண்ண மாட்டோம். இப்படி அவர் நினைச்சிட்டு போற மாதிரி திருவிழா முடியாது, தன்னை கூப்பிட போறேன் கூப்பிட போறேன்னு நினைச்சிருந்தேன், ஒன்றும் பண்ணல. அவர் பாட்டுக்கு கம்பனும் வாய்மண்டு நின்றுக்கா இவருக்கு ஒரே குறையா போயிட்டான். என்ன பண்ணுங்க இப்படி என்ன வந்து ஒதுக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன கூட்டு அழைச்சிட்டு வர வேண்டியவ, எனக்காகவே சிவை குண்டத்திலிருந்து இங்க வந்திருக்கவ, என்ன தள்ளி விட்டுட்டு இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு அவரே யோசனை பண்ணி பார்த்தாராம். முக்கியமான காரணம் இருந்திருக்கு, அந்த காரணத்தை சொல்லி சொன்னா இனிமே என்ன விட்டுற மாட்டேன். எத்தனை நாள் வரைக்கெல்லாம் யாருக்கெல்லாம் உண்மையான பந்துக்கள் இல்லையோ அவளை போய் நான் பந்துக்களாக நான் நினைச்சிருந்தேன். நமக்கே வந்திருக்கிற பந்துவா இருந்திருக்கிற சகலவித பந்துவாக இருந்திருக்கிற திருவேங்கடம் உடையான விட்டுட்டு நான் வேற மீதி பேரெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தமோ இல்லையோ, அதனாலதான் என்ன கூட இப்ப எனக்கு தெளிவு ஏற்பட்டு ஆகையால இனிமே என்ன கூப்பிடுவே இந்த விஷயத்த நான் சொல்றேன் என்று சொல்றவர். அங்கதான் சொல்லச்சு ஆயே தந்தை என்றும் தாகமே கிளமக்கள் என்றும். இத்தனை நாள் நான் என்ன பண்ணேன்னா அம்மா அப்பா அது மாத்திரமல்ல தாரம் மனைவி பந்துக்கள் மக்கள் குழந்தைகள் இப்படிலாம் என்னுடையது என்னுடையதுன்னு சம்பந்தப்படுத்தியிருந்தேன். எங்க சம்பந்தம் இருந்துருக்கு? இந்த ஜென்மாலதான் அது அம்மா அப்பா, இன்னொரு ஜென்மால நமக்கு இதுக்கு மின் ஜென்மால யார் அம்மாவா இருந்தாலோ யார் அப்பாவா இருந்தாலோ தெரியாது. இவெல்லாம் இந்த ஜென்மாலதான் எனக்கு குழந்தையா இருந்துருக்கா, இவெல்லாம் தான் இந்த ஜென்மாலதான் எனக்கு பந்துவா இருந்துருக்கா. எத்தனை நாள் பந்து பந்துன்னு சொல்லிருப்பா, தேசிய தேசிய கலத்தானி தேசிய தேசிய வாழ்ந்தவனா சந்த தேசம் அப்பசாமி எத்தனை பிராதா பகவதரான்னு ராமர் சொல்றேன். லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறேன் அவரை பார்த்துட்டு மடியில போட்டு கதறேன். நான் ராஜாவா இருக்கிறதுனால ஊருக்கு போனாக்கா நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அலெக்சாண்டர் கூட அங்கிருந்து இங்க வந்தவன் சந்திரகுப்தர் ஒரு யார் இந்த போத்துட்டாலும் சோதந்தவன் கல்யாணம் பண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடறான்னு ஹிஸ்டரி சொல்றது. அதையெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு எந்த ஊர்ல போனா இப்ப அமெரிக்கால இருக்கிறவர்களுக்கெல்லாம் அங்க இருக்கிறவர்தான் பந்துக்கள். அகையில இவாள் எங்க போனா வந்துடுறது? அப்ப லக்ஷ்மணா நீ சகோதரன் நான் வேற எங்க பார்ப்பேன் அப்படின்னு. நான் இத்தனை நாள் வரைக்கும் இவர் ஆழ்வார் இங்க சொல்றது என்ன, இவாளதான் நான் உண்மையான பந்துக்கள்னு நான் நினைச்சிருந்து தாயே தந்தை என்றும் சாகரமே கிளமக்கள் என்றும் இப்படி நான் பிரமிச்சிருந்து நான் அவளோட இருந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு சொரூப ஞானம் ஏற்பட்டிருக்கு. ஸ்வமேவ மாதா ச பிதா ஸ்வமேவ ஸ்வமேவ பந்துஸ்ய குருஸ்வமேவ ஸ்வமேவ வித்யா திரவிணம் ஸ்வமேவ ஸ்வமேவ சர்வம் மம தேவ தேவா. நீதான் எல்லாம் என்கிற ரீதியில நான் எல்லாம் நினைச்சிருந்தது. இப்ப எனக்கு அந்த சித்தி வந்திருக்கு. இப்ப நான் வந்து உங்களைத்தான் நான் வந்து சரணாகிதி பண்றேன்னே. இப்ப நான் என்ன பண்ண, நோயே பட்டழிந்தேன், இத்தனை நாள் நோய் பட்டழிந்தேன், இப்போ உங்க சேவிக்கணும்ன்ற ஆசையினால நான் இங்க வந்திருக்கேன். எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், வேயை பூம்புடில் சூழ் விரையார் திருவேங்கடமா, ரொம்ப சுகந்த சர்வகந்தான பெருமாளுக்கு பேர். இங்க உள்ள வரச்சையே கமகமான வாசல் அடிக்கிறதான். அந்த பெருமாளுடைய வாசல தான் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. நாயேன் வந்தடைந்தேன்னு சொல்லி தன்னுடைய நைச்சானுசந்தானம் பண்றேன். இங்க நாய்னு சொல்றதுக்கு சமாதானம் என்னன்னா, நாய் எங்க போனாலும் கல்லெடுத்து அடிப்பாடம். நாய் வீட்டுக்குள்ள வந்துட்டுனாக்கா அப்ப என்ன பண்ணுவான்னாக்கா, அங்க நாய் பாக்குற இப்பெல்லாம் இருக்கிற ஆதுனிக ரீதியில சொல்ல சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்கா, பகவான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண வேண்டிய வஸ்துவை நாய் பார்த்துட்டோம்னாக்கா அந்த வஸ்துவை வெள்ள கொட்டிடுங்க, அது உபயோகப்பட முடியாது. நாய் தொட்டுன்னா அந்த பாத்திரம் வச்சு கூடாது. இப்ப இந்த நாய்க்கு என்னாச்சு, வீட்டு உள்ளுக்குள்ளேயும் அதனால வர முடியல, அதுக்கு ஒரு சன்னிவேசம் இல்ல. வெளியிலயும் எங்க பார்த்தாலும் நாயை பார்த்தா கல்லடிக்கிறார். என்னுடைய சன்னிவேசம் அந்த மாதிரி இருந்துருக்கு. எங்க போய் நான் இத்தனை நாள் நான் இது பண்ணுவேன், நாயேன் வந்தடைந்தேன் நன்றி ஆகில் என்னை கொண்டே. நல்கி நாழி என்னை கொண்டருளே, எனக்கு நீ சம்பூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும். இது நான் அதிநீச்சமாக இருந்தாலும் கூட நீ இங்க திருவேங்கடமலையில எழுந்தது இருக்கிறது என்ன போன்ற நீச்சர்களும் அடைவதற்காக தானே இருக்கிற அப்படின்னால நீ எதுக்காக இங்க இங்க வந்து திருவேங்கடமலையில அவதாரம் பண்ணிருக்கிறோ, திருவேங்கடமலையான அச்சாவதாரமாக எழுந்துள்ளிருக்கிறோ, அதனுடைய நிலைப்பாடை இங்க பூர்த்தி பண்ணி வைக்கணும், என் விஷயத்துல பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற இந்த பிரார்த்தனையை தான் நாம எல்லாரும் பண்ண. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம மொத்த பேரும் அக்னிசா. அவர் பிரம்மனுடைய பரத்துவம் எங்க, நாம எங்க, அவருடைய சௌலத்தியத்தினாலையும் சௌசல்யத்தினாலையும் நம்மள ஒத்தராக இங்க மாத்திரம் இல்ல, எங்கெங்கெல்லாம் திருவேங்க முடியாத எழுந்தொழில் இருக்கிறோம் அப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணிருந்திருக்க, அப்படி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எழுந்தொழில் இருக்கிற எம்பெருமானை நம்ம சேவிச்சு அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை நாம பெற வேணும் என்பதை நமக்கு இந்த பாசுரம் மூலமாக ஆழ்வார் உபதேசம் பண்ற இந்த உபதேசத்தை நாமளும் கடைபிடிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு, இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல அடியனுக்கு இந்த பாக்கியத்தை வழங்கிய தேவஸ்தான அதிகாரிகள் தோழ்பாச்சார் அடியனும் சொல்லிக்கணும், அடியனும் தோழ்பாச்சாருடைய வம்சத்துல சம்பந்தப்பட்ட எங்க பாட்டி தோழ்பாச்சாருடைய பேட்டி, ஆகையால அடியனும் அந்த பரம்பரையில சேர்ந்தவன் தான் நானு. ஆகையில திருவள்ளுவர் சொல்வது அந்த சாதாரண சொல்றதுனால அந்த சிசியில போன சம்பந்தமும் அடியனுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கிற சம்பந்தம் நமக்கு இருக்கு, ஆச்சாரிய சம்பந்தம் ராமாயணம் யார் யார் சொல்கிறாளோ அவ மொத்த பேருக்கும் திருவள்ளுவருடைய சம்பந்தம் இருந்திருக்கு. எப்பவும் இந்த தன்னதியில உட்காந்து இன்னைக்கு புருஷார்த்தமாகட்டும்னு சுதர்காண்ட பாராயணம் தான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்தேன். ஆகையால இந்த அனுகிரகம் திருவள்ளுவர்களுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண மந்தாரினே சிந்தே வெங்கடேசாய வேதாந்த பிரவேணம்.